ஃப்ரெண்ட்ஸ், நாமளாம் எவ்வளோ ஃப்ராங்காக இருக்கோம். நமக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட எல்லாம் வந்துட்டால் நேராக போய் கொட்டிடுவோம். ஆனால் இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, அடே எங்கள் அப்பா, அவங்களுக்கு லவ் வந்துட்டால் வானத்தை தொடுவாங்களாம், தத்தைக்கிட்ட பேசுவாங்களாம், ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் பேச மாட்டாங்களாம். அப்புறம் எப்படி? வாசல் உள்ளது எந்த வீடோ வாசல் அற்றது. காதல் ஒரு வழி திரும்பி செல்ல கண்மணி. மஞ்சள் பூசும் வானம் தொட்டு பார்த்து கொஞ்சி பேசும் தத்தை பேச்சை கேட்டேன். சிலை கட்டி போகும் மேகம் பார்த்து சோலை பூவும் மாலை ஒன்று காதல் நுழைய காற்று நின்றது. ஜன்னல் கதவை மூடி சென்றது.